ஸ்ரீமதே ஸ்ரீவராஹ மகாதேசிகாய நமஹா, ஸ்ரீமதே ரங்கராமானுஜ மகாதேசிகாய நமஹா, ஸ்ரீமதே வேதாந்த ராமானுஜ மகாதேசிகாய நமஹா, ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹா, ஸ்ரீமதே பகவதே பாஷ்யகாராய மகாதேசிகாய நமஹா, ஸ்ரீமதே வகுலபூஷண மகாதேசிகாய நமஹா, ஸ்ரீமத் ஸ்ரீ கோதாயை நமஹா, ஸ்ரீ ரங்கநாத திவ்யமணி பாதுகாபியாம் நமஹா, ஸ்ரீ தரங்க முகநந்தினி ஹேமாப்ஜநாயிகா சமேத ஸ்ரீ தேவநாத பரபிரம்மனே நமஹ. ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவி தார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரிய வர்யோ மே சந்நிதத்தாம் சதா கிருதே ராமானுஜ தயா பாத்திரம் ஞான வைராக்ய பூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயா முனமத்ய மாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோ நித்யமச்சுத பதாம்புஜயுக்மருக்ம வியாமோஹதஸ்ததிதராணி த்ரிநாயமேனே அஸ்மத் குரோர் பகவதோஸ்ச தயைக சிந்தோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் ப்ரபத்யே மாதா பிதா யுவதயஸ்தனயா விபூதி சர்வம் யதேவ நியமேன மதன்வயானாம் ஆத்யஸ்ய ந குலபதேர் வகுலாபிராமம் ஸ்ரீமத் ததங்கிரயுகலம் பிரணமாமி மூர்த்னா பூதம் சரஸ்ச மகதாஹ்வய பட்டநாத ஸ்ரீ பக்திசார குலசேகர யோகி வாஹான் பக்தாங்கிரேனு பரகாலைதேந்திரமிஸ்ரான் ஸ்ரீமத் பராங்குசமுனிம் பிரணதோஸ்மி நித்யம். நீலாதுங்கஸ்தனகிரிதடே சுப்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாராத்யம் ஸ்வம் ஸ்ருதிசதசிரசித்தம் அத்யாபயந்தி ஸ்வோச்சிஷ்டாயாம் ஸ்ரஜனிகலிதம் யாபலாத் கிருத்ய புங்க்தே கோதாதஸ்யை நமைதமிதம் பூயையே வாஸ்து பூயஹ. அன்னவயல் புதுவை ஆண்டாளரங்கற்கு பண்ண திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு. சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடியருளவல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கென்னை விதி என்னையும் மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. ஆயர்குலப் பெண்களோட வேண்டுகோளுக்கிணங்க ஆண்டாளோட ஆராய்ந்து அருள் அப்படின்ற கட்டளைக்கிணங்க பெருமாள் சிம்மாசனத்தில் அமர்றதுக்காக இறங்கி வரார். வான்னு கூப்பிட்டுட்டா, ஆனா அவர் பெருமாள் நடந்து வரும்போது பெருமாளோட திருமேனி சௌந்தரியத்தையும் நடை அழகையும் பார்த்துட்டு அடடா பெருமாளோட திருவடிகளுக்கு ஒரு கஷ்டம் கொடுத்துட்டமோன்னு கலங்கி அந்த திருவடிகளுக்கு மங்களாசாசனம் பண்றாள் ஆண்டாள் நாச்சியார் அவளுடைய கோஷ்டிகளோட சேர்ந்து. அந்த பாசுரம் இன்னைக்கு நமக்கு பிராப்தமாத்து. அன்றிவ்வுலக மலந்தாய் அடி போற்றி சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரல் போற்றி பொன்றச் சகடமுதைத்தாய் புகழ் போற்றி கன்று குணிலாயிருந்தாய் கழல் போற்றி குன்று குடையாயெடுத்தாய் குணம் போற்றி வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி என்றென்றும் சேவகமே ஏத்திப் பறைகொள்வான் இன்று யாம் வந்தோம் இறங்கேலோர் எம்பாவாய் அப்படின்னு சாய்ச்சா. அதாவது திருப்பாவையில இது வந்து மங்களாசாசனம் பாசுரம்ன்றதுனால இது வந்து ரெண்டு தடவை சேவிப்பா அந்த பழக்கம் எல்லா கோவில்களையும் உண்டு. அன்றி உலகம் அளந்தாய் அடி போற்றி அப்படின்னா ஆண்டாள் நாச்சியாருக்கு திருவிக்ரமாவதாரம்னா ரொம்ப இஷ்டம். மூணு பாசுரங்கள்ல எடுக்கிறா, ஓங்கி உலகளந்த அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகளந்த அன்றி உலகம் அப்படின்னு மூணு இடத்துல திருவிக்ரமாவதாரத்தை எடுக்கிறார். இதுக்கு என்ன காரணம்னு பெரியவா சாய்க்கிறார். எதுக்காக மூணு இடத்துல எடுத்தா அப்படின்னா பலி சக்கரவர்த்தி கிட்ட பெருமாள் மூணு அடி கேட்டார். ஆனா பலி சக்கரவர்த்தியால ரெண்டு அடிதான் கொடுக்க முடிஞ்சது, மூணாவது அடி பெருமாளுக்கு கிடைக்கவே இல்லை. அந்தனால பெருமாளுக்கு ஒரு குறையும், மூணாவது அடி இல்லையேன்னு. அந்த குறை தீர ஆண்டாளானவள் தன்னோட 30 பாசுரத்துல மூன்று அடிகள் முழுசா ஒரு அடின்னு ஒவ்வொரு பாசுரத்துல மொத்தம் மூணு பாசுரத்துல மூன்று அடிகள் பெருமாளுக்குன்னே கொடுத்திருக்கா. திருவிக்ரமனுக்குன்னே மூன்று அடிகள் கொடுத்தாலாம் ஏன்னா பெருமாள் எப்பவுமே குறையொன்றுமில்லாத கோவிந்தனா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக பெருமாளுக்கு ஆண்டாள் நாச்சியார் மூணு அடி கொடுத்தாலாம். இது எப்படின்னு பெரியவா சாய்ப்பா. இப்போ பெருமாள் வந்து உலகத்தை எப்படி அளந்தார் அப்படின்ற அந்த பிரபாவத்தை வந்து ஆழ்வார்கள்லாம் ரொம்ப ரொம்ப அழகா அனுபவிச்சிருக்கா. நம்ம ஏற்கனவே ஆழியழ சங்கம் வெல்லும் இழவும் நம்ம பார்த்தோம். இத வந்து நம் சுவாமியும் ரொம்ப அழகா அனுபவிச்சிருக்கார். தேகலீச ஸ்துதியில நம் சுவாமி இத எப்படி அனுபவிச்சிருக்காருன்னா பக்த பிரிய த்வைததா பரிவர்த்தமானே முக்தாவிதான விததி தவபூர்வமாசி ஹாராவளி பரமதோ ரசனா கலாபகா தாரா கணஸ்ததனு மௌக்திக நூபுர ஸ்ரீஹி அப்படின்னு. அதாவது என்னன்னா, பெருமாள் வந்து வாமனனா அந்த யாகசாலைக்குள்ள நுழையிற, அப்ப எப்படி இருக்குன்னா வானத்துல நிறைய நட்சத்திரங்கள்லாம் இருக்கும். அது பாக்கிறதுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, அந்த வேள்வி சாலையில தொங்க விடப்பட்ட முத்துக்கள் மாதிரி இருந்துதான். இந்த நட்சத்திரங்கள்லாம் எங்கேயோ வானத்துல இருக்கு, அவ்வளோ அழகா அந்த நட்சத்திரங்கள்லாம் இருந்துதான். இப்போ வேள்வி சாலையில வந்து பெருமாள் வந்து இது வாங்கிட்டார், அந்த ஜலம் சேர்த்த அந்த க்ஷணத்துல பெருமாள் வளர ஆரம்பிச்சுட்டார். எப்படி வளர்ந்தார்ன்றது நம்ம ஆழ்வார் சாய்ச்சிருக்கார், ஆழியழ சங்கும் வில்லுமிழன்னு. இப்போ நம் சுவாமி சாய்க்கிறார், அவரோட வளர்ச்சி எப்படி இருந்தது அப்படின்னா, பெருமாள் அந்த உயரமானது ஜாஸ்தி ஆக ஆக கொஞ்சம் கொஞ்சமா பெருமாள் வளர்ந்தாராம். பெருமாள் வளரும் போது அந்த நட்சத்திர கூட்டமானது பெருமாளோட கிரீடத்துக்கு முதல்ல அலங்காரமா இருந்துதான். இன்னும் கொஞ்சம் வளர்ந்தாராம், கழுத்துக்கு முத்து மாலையா இருந்துதான். அந்த நட்சத்திரம்ன்றது அங்கேயேதான் இருக்கு, அது எங்கேயும் நகரல. ஆனா பெருமாள் வளர வளர பெருமாளோட கழுத்துக்கு அது முத்து மாலை மாதிரி இருந்துதான் பாக்கிறதுக்கு. இன்னும் கொஞ்சம் பெருமாள் வளரும் போது பெருமாளோட இடுப்புக்கு ஒடியானம் மாதிரி இருந்துதான், அந்த இடுப்புல கட்டுற ஒரு நகை வகையறாவ சேர்ந்ததா இருந்துதான். பெருமாள் இன்னும் வளர்ற அந்த வானத்துல இருக்கக்கூடிய நட்சத்திரமானது பெருமாளோட காலில் இருக்கக்கூடிய அந்த சலங்கைகள் மாதிரி, நூபுர ஸ்ரீஹி சலங்கைகள் மாதிரி இருந்தது அப்படின்னா பெருமாள் எவ்வளவு வளர்ந்துருக்கார்னா, பெருமாளோட திருவடியானது ஒரு திருவடியானது வானத்தை அளக்க போயிருக்கு, இன்னொரு திருவடியானது இங்க இருக்கே, அந்த திருவடின்றதுக்கு ஒரு சலங்க மாதிரி இந்த நட்சத்திரங்கள் இருக்குன்னா பெருமாளோட திருவடி சைஸ் அப்ப எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு நம்மளை யோசிக்க வைக்கிற. ஆக இந்த நட்சத்திரங்கள் எல்லாம் சலங்கையாக கொண்ட அந்த திருவடிக்கு போற்றி போற்றின்னா ஆண்டாள் நாச்சியார், அன்றி உலகமளந்தாய் அடி போற்றி அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா பெருமாளோட திருவடி எவ்வளவு பெருசு இருக்கும் அப்படின்னா நம்ம கண்ணச்சலே படும் பெருமாளுக்கு. அதனால அடி போற்றி அப்படின்னா, சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி அப்படின்னா, இலங்கைக்கு போய் அந்த இலங்கையை அழித்தவனே அப்படின்னு இதை அர்த்தம் பண்ண கூடாதுன்னு பெரியவா சாய்க்கிறார். ஏன்னா விபீஷணனுக்கு வந்து உனக்கு இந்த லங்க ராஜ்யத்தை நான் வாங்கி தரேன், ராவணன் கிட்டேந்து அதை மீட்டு உன்கிட்ட கொடுப்பேன், உன்ன லங்கைக்கு ராஜாவாக்குறேன்னு இங்க சேத்துக்கரையில இருக்கும் போதே லக்ஷ்மணனை விட்டு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிற, இன்னும் அங்க லங்கைக்கு போக கூட இல்ல, இங்க இருக்கும் போதே பண்ணி வைக்கிற பெருமாள். அப்படி இருக்கும் போது அவர் எப்படி அந்த லங்கையை அழிப்பார், அவர் வந்து லங்கையை அழிக்கல, இதுக்கு அது அப்படி அர்த்தம் பண்ணக்கூடாதுன்னு பெரியவா சாய்க்கிறார். ரெண்டாவது, இதுக்கு முன்னாடி ஆண்டாளே கூட தென்னிலங்கை கோமானை செற்றேன்னு தான் சொன்னாலே தவிர இலங்கைய பெருமாள் அழிச்சார்னு சொல்லல. ஆனா இங்க அப்படிதானே இருக்கு, சென்றங்கு தென்னிலங்கை செற்றாயின்னு தானே இருக்கு. அப்படின்னா ராவணன் அழிச்சதாதான் இதை எடுத்துக்கணுமே தவிர இலங்கையை அழிச்சார்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டோ, இதை எப்படி பிரிக்கணும்னு நமக்கு பெரியவா சாய்க்கிறார். அதாவது தென் நிலம் கை, தென் நிலம் கை, அது சேர்த்தா தென்னிலங்கை அப்படின்னு பிரிக்கணும். அதாவது தென்னா அழகிய, நிலம்னா க்ஷேத்திரம், கைனா கை கொண்டவன், இந்த அழகான க்ஷேத்திரத்தை கை கொண்ட ராவணனை செற்றாய் அப்படின்னு அதை பதம் பிரிக்கணும்னு சொல்லித்தரா. ஆக பெருமாள் வந்து, ஏன்னா இந்த லங்கன்றதே அவ்வளவு அழகா இருக்கும்னு வால்மீகியே எடுக்கிறார், அச்சிந்தியாம் அற்புதாகாராம்னு அவ்வளவு அழகா இருக்கும் அலங்கையே. அதனால பெருமாள் வந்து இங்க அழிச்சது வந்து ராவணனை தானே தவிர லங்கைய அழிக்கல, அந்த அழகான லங்கைய அப்படியே விபீஷணனுக்கு கொடுக்கிறார். திருப்பி அங்கேருந்து கிளம்பி வரும்போது சீத கிட்ட சொல்ற, இந்த லங்கைய ஒரு தடவை நீ உன் கண்ணால பாரு, சுபிக்ஷமா இருக்கும் அப்படின்னு. ஆக இந்த லங்கையை அவர் அழிக்கல, தென்னிலங்கை செற்றாய் அப்படின்னு சொன்னா அதை கைப்பற்றின ராவணனை அழித்தார்னு தான் எடுக்கணும்ன்றான். அது சரி, ஆனா சமுத்திரராஜன் மேல பானத்தை பெருமாள் பிரயோகிக்கும் போது ஓடி வரார் அங்கேன்னு, சமுத்திரராஜன் மேல பானத்தை போட்டுடாத அப்படின்னு. அப்போ இவர் என்ன பண்றாருன்னா, சமுத்திரராஜனுக்காக அந்த அந்த எரியப்பட வேண்டிய அந்த அம்ப அவர் கேக்குறாரு, நான் வந்து வில்ல தொடுத்துட்டேனே, அம்ப தொடுத்துட்டேனே, இப்ப நான் என்ன பண்றதுன்னு கேட்ட உடனே சமுத்திரராஜன் என்ன சொல்றார், என்னோட எதிரிகள் மேல அது அப்படியே நீர் வந்து அந்த அம்ப பிரயோகம் பண்ணிடும் அப்படின்றார். உடனே இவரும் அது சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த சமுத்திரராஜனோட எதிரிகள் எங்கேயோ இருக்க அவ மேல இவர் வந்து அத பிரயோகம் பண்ற. அப்போ இங்க நின்றுண்டே இவரால அந்த எங்கேயோ இருக்கிற அவளோட எதிரிகளை அழிக்க முடியும்னா, இங்க நின்று ராவணன் இவரால அழிக்க முடியாதான், இதுக்கு எதுக்கு சேது பந்தனம்லாம் பண்ணணும், எதுக்காக இவர் இங்கேருந்து இலங்கைக்கு போகணும், முதல்ல இங்க இருந்துட்டே அதை பண்ணிருக்கலாமே அப்படின்றதுக்கு அழகான காரணங்கள்லாம் நமக்கு கொடுக்கறா. முதல் காரணம் என்ன அப்படின்னா, இந்த சமுத்திரத்தை வெறும் வானரர்களை வச்சுண்டு இவ்வளோ ஷார்டஸ்ட் பீரியட்லயே சேத்து பந்தனம் பண்ணி லங்கைக்கு வந்துட்டார் இந்த ராமன். ஒருவேளை அந்த திரல், அந்த தேஜஸ், அந்த பவர், அது ஒருவேளை ராவணனுக்கு தெரிஞ்சதுன்னா வந்து மன்னிப்பு கேட்பானோ, என்ன தண்டிக்க வேண்டாம் நான் தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு காலில் வந்து விழுந்துடுவானோ. ஏன்னா இவர் ஏற்கனவே சொல்லியிருக்கார், எதிவா ராவண சுவயம், ராவணனே வந்தாலும் மன்னிக்கிறேன்னு சொல்லியிருக்கார். அதனால பெருமாளுக்கு ஒரு நப்பாசயம், இப்படி ஒருவேளை நான் சேது பந்தனம் பண்ணிட்டு அந்த பக்கம் போயிட்டேன்னா எப்படி இவரால பண்ண முடிஞ்சது அப்படின்னு, ஒருவேளை ராவணன் திருந்திடுவானோ அப்படிங்கறதுக்காக இவர் இலங்கைக்கு போனதா ஒரு காரணம். ரெண்டாவது என்னன்னா, இங்க இருந்துட்டே ராவணனை ஒருவேளை அழிச்சிருந்தார்னா அந்த லங்கைக்கு பெருமாளோட திருவடி சம்பந்தமே கிடைச்சிருக்காது. அதனால என்ன ஆகும், விபீஷணனுக்கு நான் கொடுக்கறேன், உனக்கு அந்த லங்கைய வாங்கி கொடுக்கறேன் அப்படின்னு சொன்னாரு, அந்த லங்கையில அவ்வளோ தோஷங்கள் இருக்கு. சீதா பிராட்டிய இங்கேந்து அவன் கடத்திட்டு போயிருக்கான், அவ அழுது அவளோட கண்ணீர் இருக்கு அந்த லங்கையில. பெருமாளோட திருவடி பட்டா மட்டும்தான் இந்த சாபங்களும் தோஷங்களும் போகும். அப்படி இருக்கும்போது பெருமாள் இங்கேந்து அங்க போகவே இல்லைன்னா, விபீஷணனுக்கு கொடுக்கறதா சொன்ன அந்த லங்கையானது தோஷங்களோட இருக்கக்கூடிய லங்கையா மாறிடுங்கிறதுனால விபீஷனுக்காக பெருமாள் இங்கேந்து அங்க போனார். எதுக்குன்னா, அந்த பாபத்தை தன்னோட திருவடி சம்பந்தத்தால சரி பண்ணணும், அந்த இடத்த புனிதமாக்கணும் அப்படிங்கறதுக்காக. ஏன்னா இவரோட திருவடியினால கல்லும் பொண்ணாயிருக்கிறதுனால இவரோட திருவடி பலம் எவ்வளோன்னு எல்லாருக்குமே தெரியும். அதனால அங்க இருக்கக்கூடிய அந்த துர்பிக்ஷத்தை சரி பண்ணி அந்த திருவடி சம்பந்தத்தை கொடுத்தோன்னா லங்கையானது சுபிக்ஷமா இருக்கும். ஒரு சுபிக்ஷமான இடத்த விபீஷணனுக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக தான் இவர் இங்கேருந்து லங்கைக்கு போனார் அப்படின்னு ஒரு காரணம். மூணாவது காரணம் என்ன அப்படின்னா, ராவணன் வரம் வாங்கும் போது நரன் வானரன் இந்த ரெண்டு பேரை மட்டும் விட்டுட்டானோ, ஏன்னா தேவர்களால இருக்கக்கூடாது, அசுரர்களாக இருக்கக்கூடாது, நரக நாகர்களால இருக்கக்கூடாது, கந்தர்வர்களாக இருக்கக்கூடாது, இத்தனை வரம் வாங்கினானே. ஆனா அவன் வந்து இந்த நரன் வானரன் ரெண்டு பேரை மட்டும் விட்டுட்டானோ, இவாளால எனக்கு மரணம் இருக்கக்கூடாதுன்னு அவன் கேட்கலையும். ஏன் கேட்கலன்னா, அவனுக்கு அவ்வளோ அலட்சியமா இந்த நரனும் வானரனும் என்னை என்ன பண்ணிட முடியும் அப்படின்னு அவ்வளோ அலட்சியமா, அது பெருமாளுக்கு ரொம்ப கோவம் வந்துட்டான். ஏன்னா பெருமாளோட படைப்புல பெருமாளுக்கு எல்லாருமே ஒரே லெவல் தான், இது வஸ்து இது மட்டும்னெல்லாம் கிடையவே கிடையாது. பெருமாளோட படைப்புல அத்தனையுமே சமம்னும் போது அது என்ன உனக்கு நரனும் வானரனும் மட்டும் அவ்வளோ என்ன உனக்கு இலக்காரம் அப்படிங்கறதுனால, இந்த வானரர்களை வச்சுட்டுதான் நான் இந்த யுத்தம் பண்ணுவேன் அப்படின்றதுக்கோ, அவனுடைய அகங்காரம் அழியணும்னா அது இந்த வானரர்களாலதான் அழியணுங்கிறதுனாலையும் இந்த சேத்து பந்தனத்தை நிகழ்த்தி இலங்கையில போய் அவர் அந்த யுத்தம் பண்ணார் அப்படின்னு. இதை நம் சுவாமி சாய்ப்பர், அக்ருத்தச்சர வனச்சர ரணகரண வைலக்ஷ்ய குனிதாட்ச பகுவித ரக்ஷோபலாத்யக்ஷ வக்ஷக்கவாட்ட பாட்டன பட்டிம சாட்டோப கோபாவலேபா அப்படின்னு. ஆக இவன் இப்படி இந்த இருக்கிற இடம் அவ அந்த லங்கையானது எப்படி இருந்த லங்கை அப்படின்னா, அவ்வளோ சுபிக்ஷமா அவ்வளோ அழகா அப்பேற்பட்ட லங்கையா இருந்தது. ஆனா அது ராவணனோட கர்வத்தினால அது அந்த மாதிரி ஒரு துர்பிக்ஷத்துக்கு ஆளாச்சு. அந்த துர்பிக்ஷத்தை சரி பண்ணணுங்கிறதுக்காக பெருமாளானவர் அந்த இலங்கை மன்னனான அந்த ராவணனை அழித்தார். அதுக்கு அந்த திரல், அந்த தேஜஸ், பெருமாளோட அந்த தேஜஸ பத்தி ராவணனே சொல்லுவார். ராவணனே அந்த யுத்தம் போது நம் சுவாமி சாய்ப்ப சாரதி ஹிருதரத சத்ரப சாத்ரவ சத்யாபித பிரதாபா அப்படின்னு, ராவணன் வந்து அந்த யுத்த களத்துக்கு போகும்போது பெருமாளோட நின்று சண்டை போடுறான், அவனால முடியல, ரொம்ப டயர்ட் ஆயிடுறது. அப்போ அந்த சாரதியானவர், இந்த ராவணனுக்கு இந்த தேர் ஓட்டுற சாரதி திரும்ப வண்டியை ஓட்டிட்டு திருப்பி வந்துடுறோம். வந்த உடனே ராவணன் மயக்கம் ஆயிடுறான். இந்த சாரதி வண்டியை ஓட்டின்னு வந்த உடனே திட்டுறானா ராவணன், அந்த அளவற்ற தேஜசுடைய புகழ்பெற்ற ராமன் முன்னாடி என்னை இந்த மாதிரி கேவலப்படுத்திட்டியே, ராமனோட தேஜஸ் எப்பேற்பட்ட தேஜஸ், அது முன்னாடி நான் இப்படி அப்படி அவமானப்பட்டுட்டனேன்னு அந்த சாரதியே வெய்யறானா ராவணன். ஏன்னா நான் இந்த மாதிரி மயக்கமாயிட்டேன்னு உடனே நீ திருப்பி வண்டி இப்படி ஓட்டின்னு வந்துட்டியே, எனக்கு அது எவ்வளோ கேவலம் அப்படின்னு ஒரு எதிராளியே வியந்து பேசுற அளவுக்கு திரள் உள்ள பெருமாள் அப்படிங்கறதுனால அந்த திரளுக்கு இங்க மங்களாசாசனம் பண்றா ஆண்டாள் நாச்சியார். அடுத்தது பொன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி. சகடாசுரவதம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான். பெருமாளோட திருவடி வித்தாந்தம் அப்படின்னு நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணோம்னா கண்டிப்பா அதுல சகடாசுரவதம் இருக்கும். ஏன்னா பகைவர்களோட நின்று சண்டை போடுறதுன்றது ஒரு விதம், இல்ல அவ இடத்துக்கு போய் சண்டை போடுறதுன்றது ஒரு விதம். ஆனா இந்த சகடாசுர விருத்தாந்தம்ன்றது எங்கேயும் போயெல்லாம் சண்டை போடல, இருந்த இடத்துலேருந்து அப்படியே நடத்தின லீலை இது. இந்த லீலை அப்படின்னா இத யாருமே கண்ணால பாக்கல, இந்த ஆயர்கள் யாரும் இந்த லீலைய கண்ணால பாக்கல. அங்க இருந்து சின்ன சின்ன குழந்தைகள் தான் இத பார்த்தது, அதுங்கதான் வந்து சொல்றது கிருஷ்ணன் காலால எட்டி உதச்சா அந்த சகடம் வந்து அப்படியே உருண்டு போய் வெடிச்சு இந்த அசுரன் வந்து இறந்துட்டான் அப்படின்னு. அவ யாருமே இத பாக்காததுனால இது எவ்வளவு தூரம் எடுத்துக்கிறதுன்னு அவளுக்கு புரியல. ஏன்னா சொல்றது அத்தனையும் குழந்தைகள் சொல்றதுன்றதுனால இத உண்மைன்னு எடுத்துக்க முடியுமான்னு அவளுக்கு தெரியல. ஆனா உதச்சது கிருஷ்ணன்ங்கிறதுனால அவளால நம்பாமே இருக்க முடியல. ஏன்னா இதுக்கு முன்னாடிதான் பூதனாவதம் ஆயிருக்கு, பூதனாவதமும் எப்படி நடந்ததுன்னு இவளுக்கு தெரியாது. திடீர்னு பார்த்தா அவ்வளவு பெரிய ராட்சசி மேல குழந்தை படுத்துட்டு இருக்கு. அந்த மாதிரி இந்த சகடத்தை பெருமாள் தான் உதச்சார்னு அந்த குழந்தைகள் சொல்றது, ஆனா இவாளுக்கு அது நம்பவும் முடியல, நம்பாம இருக்கவும் முடியல. ஆக இப்படி நடந்துதாமே நடந்துதாமேன்னு ஒத்தர்க்கொத்தர் பேசி பேசி அந்த விருத்தாந்தம் பரவினதுனால அவனோட புகழ் பரவித்து அதனால புகழ் போற்றினா. இந்த இடத்துல அவ ஒன்னொன்னுத்தையும் சொல்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு. பொன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி அப்படின்னா இந்த சகடம் உதைத்தாய்க்கு இன்னொரு விருத்தாந்தமும் பெரியவா சாய்க்கிறான். என்னன்னா பாரத போரும்போது கர்ணன் வந்து நாகாஸ்திரத்தை அர்ஜுனன் மேல பிரயோகிக்கிறான். ரெண்டாவது தடவை பிரயோகிக்க கூடாதுன்னு குந்தி வரம் வாங்கிட்டா முதல் தடவை பிரயோகிக்கிறான். அப்படி பிரயோகிக்கும் போது அந்த ரதத்தை பெருமாள் என்ன பண்றார், அந்த ரதத்துல இருக்கிற சக்கரத்தை காலால அழுத்துறார். காலால அழுத்தின உடனே அது அப்படியே பூமியில பதிஞ்சுடுறது. பதிஞ்ச உடனே இவனோட மார்புக்கு நேர வந்த அந்த நாகாஸ்திரமானது தலைப்பாகையை மட்டும் எடுத்துட்டு போயிடுறது. ஆக பொன்ற அப்படின்னா அந்த கர்ணனோட கர்வம் தீர அழியும்படின்னு அர்த்தம். பொன்றா அந்த கர்ணனோட கர்வம் தீர, கர்வம் அழியும்படி சகடம் உதைத்தாய், அதனால புகழ் போற்றி அப்படின்னு சாய்க்கிறார். கன்று குணிலா எரிந்தாய் கழல் போற்றி அப்படின்னா கம்சன் வந்து ரெண்டு அசுரர்கள் அனுப்புறான், ஒருத்தன் விளாமரமாகவும் ஒருத்தன் கன்றாகவும் வரான். ஏன்னா கிருஷ்ணனுக்கு கன்றுன்னா ரொம்ப பிடிக்கும்னு தெரிஞ்சு கண்ணுக்குட்டியா ஒருத்தன் வரான். விளாமரமா வந்தவன் கபிதாசுரன், கன்றா வந்தவன் வத்சாசுரன். இவா ரெண்டு பேரையும் ஒரே சமயத்துல மாய்க்கணும், சம்ஹாரம் பண்ணணும்னு பெருமாள் முடிவு பண்ணிட்டார். இந்த கன்ற புடிச்ச இதோட காலை என்ன புடிச்சுட்டார், அதை ஒரு குணிலா அப்படின்னா தடி மாதிரி அதை யூஸ் பண்ணிட்டார். இந்த கன்று எடுத்து அந்த விளாமரத்தை ஒரு அடி அடிச்சார். ரெண்டு பேரும் ஒரே சமயத்துல அழிஞ்சார். கிருஷ்ணனுக்கு வந்து எப்பவுமே வந்து கன்றுன்னா பிடிக்கும் அப்படிங்கறதுனால நிச்சயமா கன்றுக்கு எந்த தோஷத்தையும் இவன் பண்ண மாட்டான் அப்படின்னு நம்பிந்தா. அப்படிலாம் இல்ல, பெருமாள் எல்லாம் ஏமாத்தவே முடியாது. அவருக்கு பிடிக்கும் அப்படின்னாலும் தப்பு பண்ணா அவளுக்கு தண்டனை கொடுத்துடுவார். அதனால கன்று குணிலாய் எரிந்தாய் அப்படின்னா, ஆனா எரிஞ்சது கைதானே, அந்த கண்ணுக்குட்டிய புடிச்சு எரிஞ்சது கைதானே, அதுக்கு எதுக்கு கழல் போற்றி, அதுக்கு எதுக்கு திருவடிய போற்றின்னு சொல்லணும் அப்படின்னா, ஒரு காலை எந்த அளவுக்கு நம்ம ஊனி வைக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் கைகளால பலத்தை ஏத்த முடியும். ஒரு ஒரு வஸ்துவை வீசி அடிக்கணும்னா அதுக்கு கால் முதல்ல ஸ்ட்ராங்கா இருந்து அந்த மாதிரி ஒரு பலத்தை கொடுத்தாதான் கையால் அதை பண்ண முடியும். அதனால இந்த வத்சாசுரனை வச்சுண்டு அந்த விளாமரத்தை அடிக்கணும் அப்படின்னா காலை நன்னா ஊனிண்டு காலை அழுந்த பதிச்சுண்டு பண்ணதுனால கழல் போற்றி அப்படின்னா. எப்பவுமே திருவடி பலத்தாலதான் கைக்கும் பலம் வரும், இது வந்து பொதுவிலேயே அப்படிதான். அதனாலதான் நமக்கு வந்து பெருமாளோட அபயஹஸ்தம் நமக்கு வந்து பலன் கொடுக்கணும் அப்படின்னா முதல்ல நம்ம திருவடியை போய் பிடிச்சுக்கணும். திருவடியை நம்ம பிடிச்சுட்டோம்னா அபயஹஸ்தம் நம்மளை காப்பாத்திடும். ஆக திருவடியாலதான் திருக்கைகளுக்கு என்னைக்குமே பலன் ஜாஸ்திங்கிறதுனால கன்று குனிலா எரிந்தாய் கழல் போற்றி அப்படின்னா, குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி அப்படின்னு அடுத்தது. கிருஷ்ணனால தனக்கு வரவேண்டிய அந்த ஹவிசானது கோவர்தன மலைக்கு போறதுன்னு தெரிஞ்ச உடனே அகங்காரம் தலைக்கு ஏற ஒரே மழையா பொழிஞ்சான் இந்திரன். இந்த கதையும் நமக்கு தெரியும். பெருமாள் வந்து அந்த கோவர்தன மலைய கவிழ்த்து பிடிச்சு மலையோட உச்சி பாகத்தை கையில பிடிச்சுண்டார். அதாவது அந்த சுண்டு விரல்ல பிடிச்சுண்டார்னா அந்த அடிபாகத்தை கொடையா நிற்கும்படியும் பெருமாள் அதை கவிழ்த்து பிடிச்சுண்டார். இது ஆழ்வார் சாதிக்கிறார். கைவிரல் ஐந்தினையும் கப்பாக மடித்து மணி நெடுந்தோல் காம்பாக கொடுத்து கவிழ்த்த மலை அப்படின்னு கவிழ்த்து பிடிச்சுண்டார். ஏன் கவிழ்த்து பிடிச்சுண்டார் அப்படின்னா, அந்த மாதிரி கவிழ்த்து பிடிக்கும் போது அந்த புல்லெல்லாம் இந்த கீழே இருக்கிற மாடு கன்றுகளால ஈஸியா சாப்பிட முடியுங்கிறதுனால பெருமாள் அந்த மாதிரி கவிழ்த்து பிடிச்சுட்டாலும். அவர் அப்படி பண்றதுக்கு கூட எவ்வளவு அர்த்தம், ஒரு விஷயம் பெருமாள் பண்றாருன்னா அதுல 100 அர்த்தம் இருக்கும். அந்த மாதிரி பிடிச்சின்றதுனால இந்த 7 நாள் பெருமாள் அந்த மாதிரி பகல் ராத்திரின்னு இல்லாம 7 நாள் தொடர்ந்து அந்த மாதிரி பிடிக்கும் போது அதுக்கு கீழே நின்ற அந்த மாடு கன்றுலாம் ஒரு ஒரு கஷ்டமே இல்லாம சாப்பாட்டுக்கு கவலையே இல்லாம அவ்வளவு நிம்மதியா இருந்துதான். 7 நாள் மலைய வந்து தாங்கினவன் அப்படின்றதுனாலதான் 7 மலைகள் இன்னைக்கும் பெருமாளை தாங்கின்னு இருக்கு திருப்பதியில அப்படின்னு சாய்க்கிறார். ஆக இந்த பெருமாள் வந்து எப்படி இதை பிடிச்சுண்டார், எப்படி வந்து இந்த இந்த காரியத்தை நடத்தினார்னு எல்லாருக்கும் அவ்வளவு அதிசயம். ஏன்னா பொதுவில் ராஜாவுக்கு தான் சேவகர்கள் குடைப்பிடிப்பார். ஆனா இங்க உபய விபூதிக்கும் தலைவனான சர்வேஸ்வரன் தன்னுடைய அந்த பிரியமான ஜனங்களுக்காக தான் சேவகனா மாறி குடைய பிடிச்சான் அப்படின்னு சொன்னான்னா அதுதான் அவனோட சௌலபியம். அதனாலதான் இங்க ஆண்டாள் நாச்சியார் சாய்க்கிறா, குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி அப்படின்னு. அந்த சௌலபியம் எனக்கு பூஜை பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லியிருந்தாலே இவ மொத்த பேரும் பெருமாளுக்கே பூஜை பண்ணிருப்பா. ஏன்னா பெருமாள் என்ன சொன்னாலும் இவா கேட்டிருப்பா. ஆனா அவர் என்ன சொன்னார், எனக்கு பண்ணுங்கோன்னு சொல்ல, இந்த கோவர்தன மலைக்கு பண்ணுங்கோன்னு சொல்லி அதோட அந்தரியாமியா இருந்து அத்தனை பிரசாதத்தையும் பெருமாள் தான் வாங்கிட்டார். ஏன் அப்படின்னா, எங்க தான் தான் பெருமாள் எனக்கு தான் நீங்க பண்ணணும்னு சொல்லிட்டா இவெல்லாம் தன்னை விட்டு பிரிஞ்சுடுவாளோ, தான் யார் தன்னுடைய அந்த உசத்தியான நிலைய நினைச்சு இவா நம்ம கிட்ட அணுகாம விட்டுடுவாளோ அப்படின்னு பெருமாளுக்கு பயமா, அதனால இவா தன்னை விட்டு பிரிஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக தான் பெரியவன் இல்ல அப்படின்னு அவ கிட்ட காமிச்சுண்டு அவர் அவர்கிட்ட கேக்குறா, நீ யாரு கிருஷ்ணா, எப்படி உன்னால இவ்வளவு பெரிய மலைய பிடிக்க முடிஞ்சதுன்னு கேக்குறப்ப அவர் சாய்க்கிறார், அகம்வோ பாந்தவோ ஜாத்தகா மச்சம் பண்ணேன லஜ்ஜாச்சே அகம் பந்தூர் விபாவியதாம் அப்படின்னு. அதாவது நான் வந்து உங்காத்து பையன், உங்காத்து பேரன், உன்னுடைய மாமா பையன், உன்னுடைய பெரியப்பா பையன் அந்த மாதிரி நினைச்சுக்கோ, நானும் உங்களை மாதிரி சாதாரண ஒத்தன்தான் அப்படின்னு அவளுக்கு நடுவுல தன்னை தாழ்த்திண்டு பெருமாள் இருந்தாரே அந்த சௌலபியம், அந்த சௌசீல்யம், அந்த குணத்துக்காக போற்றின்னா. இந்த மாதிரி அவர் மலைய புடிச்சுட்டு இருக்கும் போது அதுல ரெண்டு ஒரு அம்மா குரங்கும் குட்டி குரங்கும் இருந்துதான். அந்த குட்டி குரங்கு கேட்டுதான், எதுக்காகம்மா இவ்வளவு கஷ்டப்பட்டு பெருமாள் வந்து நம்ம கிருஷ்ணன் வந்து நமக்காக இந்த மாதிரி மலைய பிடிக்கிறார் அப்படின்ட்டு. அப்போ வந்து அந்த அம்மா குரங்கு சொல்லித்தான், போன யுகத்துல நம்மளுடைய மூதாதையர்கள் எல்லாம் அவருக்கு ஹெல்ப் பண்ணிருக்கா, அந்த நன்றி விசுவாசத்துக்காக இப்ப அவர் பிடிக்கிறார் அப்படின்னு சொல்லித்தான் அந்த அம்மா குரங்கு. நம்மளும் இன்மைதான் இருக்கும், நம்ம ஏதோ இத்தனோண்டு பெருமாளுக்கு பண்ணிட்டு அதுக்காக தான் பெருமாள் எனக்கு இது கொடுத்தாரு, இதுக்காக தான் கொடுத்தாருன்னு. குடுக்கறதுன்றது அவரோட குணம், அதுக்காக அவர் குடுக்கற, நம்ம என்ன பண்றோம்ன்றத பார்த்து அவர் கொடுக்கவே இல்லை. ஆனா அந்த அந்த அம்மா குரங்கு சொல்லித்தான், நம்மளோட பூர்வர்கள்லாம் பண்ண ஹெல்ப்புக்கு பதிலா இப்ப அவர் இதை பண்ணிட்டு இருக்கார் அப்படின்னு தான். அந்த மாதிரி அந்த அளவுக்கு ஒரு குரங்கும் குரங்கு குட்டியும் கூட பெருமாளை வந்து இதுக்காக தான் பண்றாரு, அதுக்காக தான் பண்றாருன்னு ஒரு ஒரு ஜட்மெண்டலா இருக்கிற அளவுக்கு தன்னை இறக்கின்னு இருந்த பெருமாள், அந்த சௌலபியம், அந்த சௌசீல்யம், அந்த குணத்தை தான் இங்க போற்றி அப்படின்னு சொல்றான். வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி அப்படின்னா, ஆண்டாளோட பதப்பிரயோகம் இருக்கே அது அது ரொம்ப அற்புதம். என்னன்னா பெரும்பாலும் பெருமாள் வந்து பகைவரை அழிக்கணும்னு நினைக்கவே மாட்டார், பகைமையை அழிக்கணும்னு தான் நினைப்பார். அதனாலதான் இங்க ஆண்டாளோட பதப்பிரயோகம், வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி. ஏன்னா கடைசி வரைக்கும் பெருமாள் வெயிட் பண்ணுவாராம், இவன் திருந்தறதுக்கு சான்ஸ் இருக்கான்னு, லாஸ்ட் சான்ஸ் வரைக்கும் காத்துன்னு இருக்கார். திருந்திட்டா இவனை அப்படியே நம்ம சேர்த்துண்டு விடலாம் அப்படின்னு. ஆனா அந்த மாதிரி திருந்தாதவாள வேற வழி இல்லைங்கிறதுனால தண்டனை தண்டிக்கிறாரே தவிர, பகைவரை வெல்வது அவருக்கு முக்கியமே கிடையாது, பகைமையை வெல்வதுதான் அவருக்கு முக்கியம். அதனால ஆண்டாள் நாச்சியார் சொன்னா, பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி அப்படின்னா. கூர்வேல் கொடுந்தொழிலன் மகன்றதுனால கிருஷ்ணன் கையிலயும் வேல் இருக்கிறதுன்றது பெரிய அதிசயம் இல்லை. ஏன்னா தசரதர் கையில வில் இருந்தது, ராமர் கையில வில் இருந்தது, இங்க நந்தகோபர் கையில வேல் இருக்கு, அதனால கிருஷ்ணர் கையிலயும் வேல் இருக்கு. இந்த வேல் அப்படிங்கிறது பெருமாளுக்கான ஒரு ஆயுதம் தான். திகிரிமழு உயர் குந்தம் தண்டங்குசம் போய்சிதர் சதமுக வங்கி வாழ் வேல் அணி அல அமைந்ததும் அப்படின்னு நம் சுவாமி பெருமாளுக்கு வந்து வேல்ன்றது ஒரு ஆயுதம் தான் சொல்லியிருக்க. கிரியாசக்தி குணோ விஷ்ணோர் யோபவத்யதி சக்திமான் அகுண்ட சக்தி சாசக்தி அசக்திம் வாரையே தவகா அப்படின்னு சோடசாயுத சோஸ்திரத்துல சாய்க்கிறார். அதாவது சக்தி அப்படின்ற பெயருடைய பெருமாளோட வேல், பெருமாளோட வேலுக்கு சக்தின்னு பேரும், அது வந்து கிரியாசக்தி உடையது, அது நம்மளுடைய அசக்தியை போக்கட்டும் அப்படின்னு நம் சுவாமி சாய்க்கிறார். அப்பேற்பட்ட அந்த வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி அப்படின்னா, என்றென்றும் சேவகமே ஏத்திப்பறை கொள்வான் அப்படின்னு அடுத்தது சாய்ச்சான். உன்னுடைய விக்கிரமம் ஒன்றொழியாமல் எல்லாம் என்னுடைய நெஞ்சகம்பால் சுவர் வழி எழுதி கொண்டேன் அப்படின்னு பெரியாழ்வார் சாய்ச்சாரோல்லையோ, அவரோட திருக்குமாரத்தியா சொல்லியோ, அதனால உன்னுடைய சேவகமே முக்கியம்னு மனசுல பதிய வச்சுண்டு நாங்க உன்னை ஏற்றி போற்றுகிறோம் அப்படின்னு எங்களுக்கு பறையை தந்தருள்வாயாக அப்படின்னு. என்றென்றும் சேவகமே ஏத்தி பறை கொள்வான் இங்கு இன்று யாம் வந்தோம் இறங்கு அப்படின்னா, அன்னைக்கு நீ பண்ண செயல்கள் எல்லாம் சொல்லி இன்னைக்கு உன்ன மங்களாசாசனம் பண்றோம், எங்களுக்காக நீ இறங்க வேண்டும் அப்படின்னு. இந்த பாசுரத்துல ஆறு தடவை போற்றின்னு சாய்ச்சிருக்க ஆண்டாள் நாச்சியார். பெருமாளோட ஞான பல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜஸ்ன்ற ஆறு குணங்களை தான் இங்க மங்களாசாசனம் பண்ணிருக்கா. உலகை அளந்ததுனால அவரோட ஐஸ்வர்யமானது சொல்லப்பட்டது. தென்னிலங்கை செற்றது அப்படின்னா அவரோட திரல் அந்த தேஜச சொன்னது. சகடம் உதைத்ததுன்றது பலத்தை சொல்றது. கன்றை எரிந்ததுன்றது வீரியத்தை சொல்றது. குடை பிடித்தது அப்படின்றது சக்திய சொல்றது. பகை கெடுப்பதுன்றது ஞான உபதேசம் மூலம் எல்லாத்தையும் அடக்கி ஆழ்வதுங்கிறதுனால ஐஸ்வர்ய தேஜ பல வீரியம் சக்தி ஞானம் எல்லாத்தையும் இந்த இடத்துல ஆண்டாள் நாச்சியார் மங்களாசாசனம் பண்றா. ஆக இப்படி பெருமாளோட குணங்களுக்கு அடிமையான நாச்சியார் நம்மையும் அதுல ஆழ்த்தி நம்மையும் இந்த பாசுரத்தை சொல்ல வச்சிருக்காரியே. ஆக இந்த பாசுரத்தின் மூலமா பெருமாளோட குணங்களுக்கு ஒரு பெரிய மங்களாசாசனம் நம்மளையும் பண்ண வைக்கிறார் அப்படின்னு சொல்லி தலை கட்டுகிறேன் அடியேன். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதி வெங்கடேசாயி வேதாந்த குரவே நமஹா.